வைக்கிறா வைக்கிறா, கை மாட்டா என் மனச கேக்குறா கேக்குறா. கை கை கை கை கை வைக்கிறா வைக்கிறா, கை மாட்டா என் மனச கேக்குறா கேக்குறா. ஒரு ஊசி ஒரு நூலு, ஒரு ஊசி ஊசி ஒரு நூலு நூலு, ஒரு ஊசி நூலு ஒரு நூலு ஊசி, ஒரு ஊசி நூலு நூலு ஊசி ஊசி நூலு. வண்டி பூட்டிக்கிட்டு காட்டு பக்கம் நாம போகலாம், அடிக்கோர பாய பின்னிடலாம், அதில் காலம் பூரா படுத்துக்கலாம். முட்டி முட்டி மோதலாம், குட்டி கரணம் போடலாம், கட்டி வந்த உடையெல்லாம் குட்டி குட்டாம் பட்டி கட்டி கருப்பட்டி பக்கு நிற்பத்தி கடி இந்த நிற்பட்டி. கை கை கை கை கை வைக்கிறா வைக்கிறா, கை மாட்டா என் மனச கேக்குறா கேக்குறா. கண்ணி கண்ணில் மைய வச்ச கண்ணி கட்டழகு என்னை கடத்த நீக்கு ஒரு எழுதானி அடி நீ எனக்கு தலகாணி என்ன பிடிச்சு ஒழுங்கி பகல் மோகினி. கேக்குறா கேக்குறா.